வாழும் கூடு ஆலமரத்தில் விழுதல் இது நாணி வேறு யாரு அடை காக்கிற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க மரத்தில் விழுது இது நாணி